ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவத் ஸ்ரீதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்வணமுனீந்திரகிருபாத்தபோதம் த்ரய்யந்ததேசிக யதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிக சிகாமணிமாஸ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே உமதி கலிவிலாசத்வாந்ததிக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேஷே. இப்போது சித்தோபாய சோதனா அதிகாரத்திலே சரணாகதி என்பது மோட்சத்துக்கு உபாயம் என்பதை சாதித்துக் கொண்டு வருகிறார். சாத்தியோபாய சோதனா அதிகாரத்திலே சரணாகதி அப்படின்றது பகவானிடம் போய் பிரார்த்தனையுடன் கூட விஸ்வாசத்துடன் கூட நம்மளுடைய ஆத்ம ரக்ஷா பரத்தை சமர்ப்பணம் செய்தல். இது ஒரு தனியாக சில நிமிஷங்கள் இருந்து செய்ய வேண்டிய ஒரு உபாயம். இது இந்த உபாயம் செய்தால்தான் பகவானிடம் மோட்சம் கிடைக்கும் என்பதாக சரணாகதி சம்பிரதாயம் அப்படின்னு சம்பிரதாயத்தில் இருக்கு. இதுக்கு ஒரு சங்கல்பம் உண்டு, பகவத் சந்நிதியிலே ஒரு பிரார்த்தனை உண்டு, இப்படியாக இருக்கு. அந்த சமயத்துல நம் ஸ்ரீ வைஷ்ணவ பட்சத்திலேயே வேறொரு பட்சம் வந்தது சரணாகதி பண்ண வேண்டாம் என்பதாக இருக்கு. ஏன் அப்படின்னா பகவான் தான் உபாயம், பகவானே உபாயமே தவிர சரணாகதி உபாயம் இல்லை. பகவான் தானே மோட்சத்தை கொடுக்கறான், அப்போ பகவான் தான் உபாயம் என்பதாக. சரணாகதி உபாயம் சொல்றவாளுக்கு என்ன தாற்பயம்னா, பகவான் உபாயம் இல்லைன்னு தாற்பயம் இல்ல, பகவான் தான் உபாயம். சரணாகதி பண்ணாலும் பகவான் தான் மோட்சத்தை கொடுக்க போறான். ஆனால் பகவான் சரணாகதி பண்ணால் மோட்சத்தை கொடுப்பான். பகவான் தனக்கு வந்து வைஷம்ய தோஷங்கள்லாம் வராம இருக்கிறதுக்காக அவன் யாருக்கு கொடுப்பான்னா, இவருக்கு கொடுப்பான் இவருக்கு கொடுக்க மாட்டான்ங்கிறதுக்கு ஒரு வியவஸ்தை வேணும். அதனால யார் சரணாகதி பண்றாளோ அவர்களுக்கு பகவான் மோட்சத்தை கொடுப்பான். மோட்சத்தை கொடுக்கறதுனோ பகவான் தான் பிரதான உபாயம். எதுனா பகவான் தான் பிரதான உபாயம். உபாயம் அப்படின்னா பலனை கொடுக்கறபடினால பகவான உபாயம் அப்படின்னு சொல்றது. பகவான் தான் பலனை கொடுக்க போறான், அவன் தான் பிரதானமானவன். ஆனா அவன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஒரு எதிர்பார்க்கிறான். அதை வைத்து சரணாகதியை வியாஜம் அப்படின்னும் பகவானை சித்தோபாயம் அப்படின்னு சொல்றது. வியாஜம் அப்படின்னா ஒரு சாக்கு, ஒரு சாக்கு வச்சு அவன் பலனை கொடுக்கறான். அந்த மாதிரி சமீபத்துல ஒரு 7-8 வருஷம் முன்னாடி யூனிவர்சிட்டியில ஒரு சின்ன பிரச்சனை வந்துருத்து. யூனிவர்சிட்டியில கோர்ஸ் எல்லாம் மாத்தினா, பழைய சிலபஸ் எல்லாம் மாத்தி புதுசாக கோர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணா. வெறும் சிலபஸ் மாறுறதுன்னு மாத்திரம் இல்லாமல் மொத்த ஸ்ட்ரக்சருமே மாறுறது, பிஏக்கு எம்ஏக்கு என்பதாக மார்க்கிங் சிஸ்டம் போய் கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்தது. மார்க் கொடுக்கறதெல்லாம் கிடையாது, கிரேடாக கொடுக்கணும். அந்த மாதிரி பேப்பர்கள்லாம் ஆப்ஷனல் பேப்பர், அவளே எடுத்துக்கலாம் அப்படின்னா சிஸ்டங்கள்லாம் வந்தது. இத்தனை வருஷத்துலேருந்து இதை அறிமுகப்படுத்தி அது வந்துட்டே இருந்தது. அதுல என்ன பிரச்சனை கேட்டா, அதுக்கு 3 வருஷம் பரீட்சை எழுதினவா அவர்கள் பாஸ் பண்ண முடியாதவா இருக்கையோ, அவ அடுத்த வருஷம் பரீட்சை எழுதும்போது அவ இந்த சிஸ்டத்தில் வரமாட்டா, அவளுக்கு பழைய சிஸ்டம். அதனால பழைய சிஸ்டத்தில் அவளுக்கு தனியா ஒரு க்வெஸ்சன் பேப்பர், புது சிஸ்டத்தில் இவாளுக்கு தனியா ஒரு க்வெஸ்சன் பேப்பர், இப்படியாக கொஸ்டின் பேப்பர் எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கும் அப்புறம் என்னாச்சுங்க, அவாலே சில பேர் வந்து ஒண்ணுமே எழுதுறதுக்கு தெரியாமல் அதிகமா புத்தி எதுவுமே உபயோகிக்காமல் திருப்பி திருப்பி பரிசு எழுதிட்டு இருந்தான். 1 வருஷம் எழுதினா, 2 வருஷம் எழுதினா, 3 வருஷம் எழுதினா, இப்படி எழுதிட்டே இருக்கான். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர் ஒன்னும் புதிதா ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்னும் பழைய மாடல் ஒரு கொஸ்டின் பேப்பர் புதிய மாடல் ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்படி இப்படி புதுசா வர வேண்டியிருந்தது. அப்ப பார்த்து ஒரு தடவை என்ன பண்ணா அதிகாரிகள் 4 பேர் ஒன்னு செஞ்சு எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தா ஒரு 3-4 பேர் திருப்பி திருப்பி எழுதிட்டு இருக்கா அப்படின்னா உடனே அவர்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் விட்டுவிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். கருணை நாடே அவளுக்கு பாஸ்போர்ட் விட்டுவிடலாம் அப்படின்னா சரி அப்படின்னு முடிவாயிருக்கு. ஆனாலும் கூட இவா சரியா எழுதாட்டா கூட இவளுக்கு எழுதுறதுக்கான சக்தி இல்ல எழுதுறதுக்கான ஞானம் இல்லைன்னா கூட அவளுக்கு பாஸ்போர்ட் விட்டுறது முடிவாயிருக்கு. ஆனா என்ன கேட்டா எழுதணும் பரீட்சையை, பரீட்சை எழுதினாதான பாஸ் பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். பரீட்சையை எழுதாம வராமையே இருந்தா அப்ப பாஸ்போர்ட் விட முடியாது. பரீட்சையை எழுதினான்னா அவன் ஏதோ ஒரு 5 மார்க் 10 மார்க் எழுதினான்னா அப்ப வந்து அவனுக்கு வந்து வெறுமை எழுதிருந்தா கூட 5 மார்க் 10 மார்க் இருந்தா கூட அவனை பாஸ்போர்ட் விட்டுடலாம். அந்த மாதிரிதான் பகவான் வந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். மோட்சத்தை கொடுக்கணும்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நம்மளால பண்ண முடியல. நாம கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்துல நம்ம ஃபெயில்னு வச்சுக்கலாம், ஒண்ணுமே கிடையாது நம்மளால, சொல்லிக்கிறோம் ஒண்ணும் தெரியாது. அப்போ பகவான் கருணையினால என்ன பண்றாங்க, நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க மோட்சத்துக்கு உபாயம் சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுங்க நான் உங்களை பாஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு அவன் ஏற்பாடு பண்ணிருக்கிறான். அதுதான் இந்த சரணாகதி அப்படின்னு. இந்த சரணாகதியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மோட்சத்துக்கு உபாயம் தான். அவன் கர்மயோகத்துல கர்மயோகம் பண்றான், அனுஷ்டானம் பண்றான், பக்தி யோகம் அப்படின்னா உட்காந்து தியானங்கள்லாம் பண்றான். இந்த சரணாகத்தில நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டானா, அதான் ரசமான விஷயம். சரணாகத்தில நாம என்ன பண்றோம் கேட்டா, எனக்கு இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியறது இல்ல, அதனால நீரே பார்த்து எனக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு அவன்கிட்டயே பிரார்த்திக்கிறோம். இதுவும் சில பசங்க பண்றது பரீட்சையில, பரீட்சையில சில பசங்க எனக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு இதெல்லாம் எழுத முடியல எனக்கு ஆத்துல இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதனால தயவு பண்ணி பாஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு போட்டு வைப்பான். இதனால பாஸ் போட மாட்டான், அவன் எழுதி வைப்பான், அவன் சரணாகதி பண்றவன் அவன் எழுதி வைக்கிறான். ஆனா அதுக்கெல்லாம் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறது இல்ல, ஏன்னா அது தேவையில்லை இங்க. ஆனால் இந்த இடத்துல சரணாகதி பண்றவன் கம்மியோகம் ஞானயோகம் பக்தி யோகம் மாதிரி சரணாகதி பண்றாங்கிற அர்த்தம் இல்ல. ஏன்னா கம்மியோகம் ஞானயோகம் பக்தி யோகம் ஏதோ ஒண்ணு பண்றாங்க. சரணாகதினா என்ன கேட்டா ஒண்ணும் பண்ணலங்கிறது ஒத்துண்டு பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்றதுதான் சரணாகதி அப்படின்றது. பகவான் என்ன பண்றான், இந்த மாதிரி நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு, பண்ணியானா வந்து நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். ஒண்ணும் பண்ணாம இருந்தா மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறது செயல்படாது. ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அந்த ரீதியில சரணாகதிங்கிறது சாத்தியோபாயமாயும் பகவான் சித்தோபாயமாயும் இருக்கான். இப்ப இவன் பரீட்சை பாஸ் பண்ணான்னா இதுக்கு பிரதான காரணம் யாருன்னா மார்க் போட்டதுதான் பிரதான காரணமே தவிர இவன் பிரதான காரணம் கிடையாது. என்ன வேணா ஒண்ணுமே எழுதுலையே, உண்மையை எழுதாமையே ஃபெயில் ஆகி போடுவது மார்க் போட்டு வச்சிருக்கான். ஒருத்த 50 மார்க்கு எழுதுறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 50 மார்க் கொடுத்து அவனை பாஸ் பண்ணி வைக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து அவன் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கான் பாஸ் பண்ணான், அது பக்தி யோகம் மாதிரி. பக்தி யோகம் அப்படிதான், கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்ண பகவான் பலனை கொடுத்துட்டாரு. ஆனா இது அப்படி கிடையாது. இது என்ன கேட்டானா, ஒண்ணுமே எழுதாதவனு பாஸ் பண்ண வைக்கிறது இது கருணையினாலே பாஸ் பண்ண வைக்கிறார். வேற வழி இல்லாமல் கருணையினாலே பாஸ் பண்ண வைக்கிறார். அது வந்து பிரதான உபாயமாக அந்த பாஸ் பண்ண வைக்கிறவர் தான் இருப்பார் இந்த இடத்துல. அந்த ரீதியிலே பகவான் பிரதான உபாயமாக தான் சரணாகதிங்கிறது அப்பிரதானமான ஒரு உபாயமாக ஒரு யாஜமாத்திரமாக சரணாகதி அப்படிங்கிறது இருக்கு. அதனால சரணாகதியே வேண்டாம் அப்படின்னு சொல்றத காட்டிலும் சரணாகதியினுடைய சொரூபத்தை சரியாக புரிஞ்சுட்டு ஓ இவ்வளவுதான் சரணாகதி அப்படிங்கறத புரிஞ்சுட்டு பகவான உபாயம் ஆக்குறது தான் சரணாகதி. வேற ஒண்ணு தனியா கிடையாது. எங்க கையில உபாயம் எதுவும் இல்லை, உபாயம் செய்யறதுக்கு சக்தி இல்லை, அதனால நீர் உபாயம் ஆகணும் சொல்றபடினால பகவான் தான் உபாயங்கிறதுக்கு இப்ப விரோதம் இல்லை. பகவான் தான் உபாயம், சரணாகதி பண்ணாலும் பகவான் தான் உபாயம், சரணாகதி உபாயம் இல்லை பகவான் தான் உபாயம், அது ஒண்ணு சந்தேகம் இல்லை அப்படிங்கறதாக இருக்கு. அப்போ இதுல வந்து வரக்கூடிய சில சந்தேகங்கள் அதனுடைய பரிகாரங்கள் எல்லாமே இந்த சாத்தியோபாய சோதனை அதிகாரத்துல அழகாக இருக்கு. அது சுவாமி தேசியன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஒரு விஷயம் சாதிக்கிறார் பாருங்க, உபாசனாதிகளை போல தனக்கு உட்பாதகமாதல் வர்த்தகமாதல் சககாரியாகவாதல் துவாரமாகவாதல் ஒன்றால் அபேட்சையரும்படி நித்தியமாய் உபதே அபதய ரகிதமாய் சர்வதா பரிபூர்ணமான சகஜ காருண்யாதிகளை உடைத்தாய் சங்கல்பம் உண்டான போது துவார நிரபேட்சமாய் காரியம் பிறக்கும்படி சத்திய சங்கல்பமாய் இருக்கிற சித்தோபாயத்துக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். உபாய சித்தோபாயம் யாருன்னா பகவான் தான், பகவான் தானே பலனை கொடுக்கறான். அவன் பலன் தானா கொடுக்கும், அவனுக்கு ஏதாவது குறைவு இருந்தா இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்க்கணும், ஒரு குறவும் கிடையாது. ஏன்னு கேட்டானா சர்வதா பரிபூர்ணனா இருக்கான், சகஜ காருண்யாதிகளை உடைய அவனுக்கு காருண்யத்தை உண்டாக்கணுங்கிறத நம்ம சரணாகிதி பண்ணாதான் அவனுக்கு கருணை பிறக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவனுக்கு சகஜ காருண்யம் இயல்பாகவே காருண்யம் நிறைய இருக்கு. அவன் சத்திய சங்கல்பம் சங்கல்பிச்சா யாரும் வந்து அவனை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆக இப்படியே பகவானுக்கு வந்து காருண்யம்ங்கிறது இருக்கு. அப்புறம் வந்து அவன் நித்தியமாக இருக்கான் எப்பவுமே, அவன் எதுவுமே அபேட்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவன் சத்திய சங்கல்பனாக இருக்கான். இப்படி பகவான் இருக்கும்போது அவன் இப்ப பக்கத்து பலனை கொடுக்கணும் கொடுக்கறான். இப்ப சரணாகதி பண்ணாதான் பலனை கொடுப்பான் அப்படின்னா, இப்ப சரணாகதினாலே அவனுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? பொருளாவும் கிடையாது, அவன் பரிபூர்ணனா இருக்கானே, சரணாகதினால அவனுக்கு என்ன லாபம்? எதுக்காக அவன் சரணாகதி எதிர்பார்க்கறான்? நீ இது கொடுத்தாதான் நான் அதை செய்வேன்னா அப்ப அதனால ஏதாவது லாபம் இருக்கணும் முடியும். சரணாகதினால பகவான் பொருளாகவும் கிடையாது, அவன் தான் ஏற்கனவே சத்திய சங்கல்பனா இருக்கான், ஏற்கனவே காருண்யம் உடையவனாக இருக்கான், ஏற்கனவே வந்து அவன் நிரபேட்சனா ஒரு அபேட்சையும் இல்லாம தானே இருக்கான். அப்ப இந்த சரணாகதி அவனுக்கு எதுக்காக அவன் ஏன் எதிர்பார்க்கறான்? சரணாகதிங்கிறது அவன்கிட்ட என்னத்தை உண்டாக்குறது? இன்னும் ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பதில் சொல்ற சுவாமி, இவை அனாதியான அபசார பரம்பரையாலே உற்பத்தமாய் சம்சார ஹேதுவாய் கிடைக்கிற நிகிரகத்தை சமீபித்துக் கொண்டு உபகரிக்கின்றன. இவை தலாந்தரத்துக்கு உபாயங்கள். அதாவது பகவான் வந்து சகஜ காரணத்தோட இருக்கான், பலன் கொடுக்கறதுக்கு எப்பவுமே சித்தமா இருக்கான். ஆனா அதை தடுத்து வச்சுட்டு இருக்கும்படி நம்மள பாபங்கள் நிறைய இருக்கு. இந்த பாபங்கள் இருக்கும்போது அவனால அந்த பலனை கொடுக்க முடியாது. ஏகப்பட்ட பாபங்கள் சேர்த்து வச்சிருக்கோம், இந்த பாபங்களை ஒழிக்கணும். அதுக்குதான் இந்த சரணாகதிங்கிறது. சரணாகதிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிராயச்சித்த மாதிரி. இது இந்த பாபங்களையா ஒழிச்சா பகவான் வந்து பலன் கொடுப்பான். பாபங்களை ஒழியணும் இல்லையோ? அதனால அனாதியான அபசார பரம்பரையாலே உற்பத்தமாய் சம்சார ஹேதுவாய் கிடைக்கிற நிகிரகத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கோம். பாபம்னா என்ன அப்படின்னு பாக்கணும். பாபம்னா என்னங்கிட்டா, நம்ம அனாதிகாலமா பண்ணி வச்சுட்டு இருக்கிற இந்த சாஸ்திரத்தை மீறின அனுஷ்டானம் இருக்கும் இல்லையோ, அதனால பகவானுக்கு நம்ம கிட்ட நிகிரகம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்காக பகவான் தயாரா இருக்கான். இத்தனை காலமா பாபம் பண்ணப்பட்டினால எவ்வளவு காலம் தண்டனை அந்த கணக்கெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அவன் தண்டனை கொடுக்க தயாரா இருக்கும்போது அது மாறணும். அவனுடைய அந்த எண்ணம் இருக்கும் இல்லையோ, தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ, அந்த எண்ணம் மாறணும். அந்த எண்ணம் பகவானுக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம அந்த காரியத்தை பண்ணபடினாலதான். பகவான் சமமா இருக்கிறபடினால அவர்களுக்கு அவர்களுடைய புண்ணிய பாபத்தினுடைய பலனை கொடுக்கறபடினால நம்மளுடைய பாபத்தினுடைய பலனை கொடுக்கறதுக்கு பகவான் தயாராக்கான். அப்போ அந்த அந்த நிகிரகம் மாறணும், பகவானுடைய அந்த எண்ணம் மாறணும். அதுக்காக தான் பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணான்னா அவன் பகவானுடைய அந்த எண்ணம் மாறும். சரி, என்ன சரணாகதியில என்ன இருக்குன்னு கேட்டான்னா, வந்து அனாதிகாலமாக அபசாரம் பண்ணி போந்தேன், நெடுங்காலம் பிழை செய்து நிலை கழிந்தேன், இனிமேல் உமக்கு அபசாரம் பண்ண மாட்டேன், இத்தனை நாள் அபசாரம் பண்ணின்றதே நான் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு கொள்ளியோ. இது சரணாகதியில ஒரு அங்கம், அனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் அப்படின்னு கொள்ளியோ. இந்நருளாங்கதி என்று மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். இத்தனை நாள் அபராதமே பண்ணிட்டு இருந்தேன், அது போயிருக்கு. உன் அருளுக்கு நிதான நிலை வந்தேன். நீ அனுகிரகம் பண்ணணும், நீ அனுகிரகம் பண்றதுக்கான ஒரு நிலை, அந்த நிலையை நான் இருக்கின்றிருக்கேன் அப்படின்னு ஆணுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனும் சேர்த்து தானே சரணாகதி பண்றான். இது வச்சுன்னு பார்த்து பகவான் என்ன பண்றானா, சரி அப்படிங்கிறதுக்காக இவனுடைய இதெல்லாம் க்ஷமிச்சுக்கிறான், இத்தனை நாளா பண்ணதெல்லாம் க்ஷமிச்சுக்க வேணும் அப்படின்னு சொன்னச்சு. சரி, மொத்தத்தையும் க்ஷமிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிறான். அதனால பகவான் சித்தோபாயனா இருந்தாலும், பகவான் பலன் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருந்தாலும், அவனுக்கு அதற்குண்டான காருண்யங்கள் முதலானதெல்லாம் எல்லாமே இருந்தாலும், அவன் எதையுமே அபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும், அவனுடைய காருண்யத்தை பெறுவதற்கு தடையா இருக்கிற நம்மளுடைய பாபங்கள், அந்த பாபங்கள்னாலே உண்டாயிருக்கிற பகவானுடைய நிகிரகம் அது போகலாம். அது போகிறதுக்காக இந்த சரணாகதி அப்படிங்கிறது உபயோகப்படும் அப்படின்னார். இவை பலாந்தரத்துக்கு உபாயங்களாம் போது ஜோதிஷ்டோமாதிகளைப் போலே தத்துவதனுள்ள பிரீதி விசேஷங்களை உற்பாதித்துக் கொண்டு அம்முகத்தாலே உபகாரங்களாம் முமுக்ஷுவுக்கு சாத்தியோபாயங்களாகிற வியாஜ மாத்திரத்தாலே சாந்தி நிகிரகமான சித்தோபாயம் நிகிரபரமான ஞான சங்கோஜாதிகளை கழித்து பரிபூர்ண கைங்கைரிய பரியந்த பலத்தை கொடுத்து யாவதார்த்த பாவியாக உபகரிக்கும். அதனாலே அது ஒரு விசேஷத்தை சொல்ற பகவான் வந்து நம்ம கேட்கும்போது சாத்தியோபாயத்தை நம்ம இப்படி கேட்கறதே ஒரு வியாஜமா வச்சிருந்த. இது ஏன் வியாஜமா இருக்கானா, நான் அதிகாலமா பண்ணிருந்த பாப்பங்கிறது ரொம்ப நிறைய இருக்கு. ரொம்ப நிறைய இருக்கிற பாப்பத்தை இப்ப சரணாகிட்டு ரெண்டு நிமிஷம் காரியத்தினாலே அந்த மொத்தத்தையும் பகவான் மன்னிக்கணும். தன்னால வந்து பகவானுக்கு சேர்ந்து இருக்கிற கோபங்கள்லாம் மொத்தம் விட்டு போகணும். அதுக்குதான் அந்த காரணியங்கிறது உபயோகப்படுறது. அதனாலே பகவான் இத்தனாலா வந்திருந்த கோபங்களை எல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு இவனுக்கு மோட்சத்தை கொடுக்க தயாராக ஆகிறான் அப்படிங்க அப்படின்னாலே சரணாகதி பண்ணி பகவான பிரசாதனம் பண்ணணும். அப்போ பகவத் அனுகிரகமா பகவான் தான் மோட்சத்தை கொடுக்கறான். இப்ப என்ன ஆச்சுங்கடா, நம்ம பண்ற சரணாகதி அப்படிங்கறது மோட்சத்துக்கு நேரம் ஒன்னும் அது ஒன்னும் பண்ணல, அது பகவானுடைய பிரசாதம் பகவானுடைய ஒரு நிகிரகத்தை மாத்திட்டு இந்த தடையெல்லாம் போக்கடிச்சுது, நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிச்சுது, அது சாட்டா வச்சுன்னு பகவான் வந்து கருணையினாலே பலனை கொடுக்கறான் அப்படிங்கறது இதுல ஏற்பட்டது. இந்த மாதிரியாக ஒரு தெளிவு சுவாமி தேசியம் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்க. இதுல வரக்கூடிய சில சந்தேகங்கள் அதனுடைய பரிகாரங்கள் எல்லாம் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க. அது வச்சுட்டு இந்த திருநாமங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற திருநாமங்கிறது 926வது திருநாமம் சரமஸ்லோக நிகில தர்மத்யாக பரத்வஹா. சரமஸ்லோகமானது எல்லா தர்மங்களையும் விடுதலை சொல்லுவதில் நோக்குடையது என்பதை மறுத்தவர். இது ஒரு வாதம். இப்போ தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சரணாகதின்னு ஒண்ணு பண்ண வேண்டாம், பகவான் தான் உபாயம், அவன் ஒண்ணும் பண்ணாம இருந்தா போதும். அப்போ நம்ம ஒண்ணும் பண்ணாம இருக்குன்னா என்ன கேட்டா, ஒண்ணு பாபம் பண்ணக்கூடாது. ஏன்னா பாபம் பண்ணா பகவான் வந்து பாபத்துக்கான பலனை தான் கொடுப்பானே தவிர மோட்சத்தை கொடுக்க மாட்டான். ரெண்டாவது புண்ணியம் பண்ணக்கூடாது. புண்ணியம் பண்ணா பகவான் புண்ணியத்தினுடைய கர்ம பலனை தான் கொடுப்பானே தவிர மோட்சத்தை கொடுக்க மாட்டான். அதனால இந்த மாதிரி பாப கர்மமோ புண்ணிய கர்மமோ அந்த மாதிரி கர்மங்கள்லாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் பகவானுக்கு கைங்கரியத்தை கைங்கரிய புத்தியா பண்ணிட்டு உபாயமாக பண்ணாமல் கைங்கரிய புத்தியா பண்ணிட்டு இருந்தா பகவானே பார்த்து எப்ப மோட்சம் கொடுக்கணுமோ அப்ப மோட்சம் கொடுத்துருவான் அப்படிங்கறது அந்த சம்பிரதாயம். இப்போ அதுல சில வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாம் வந்து இருக்கு. அதுல ஒண்ணு சரமஸ்லோக, சரமஸ்லோகம் இருக்கும் இல்லையா, சரமஸ்லோகத்துல தான் வந்து சரணாகதியை பத்தி எடுத்து சொல்றாரு. பகவத்கீதையில கிருஷ்ணன் அருள் செய்த ஸ்லோகம் இந்த சரமஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் வரஜ அப்படின்னு, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னு. மாம் ஏகம் சரணம் பிரஜ அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களிலும் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு. இப்ப இந்த சர்ம ஸ்லோகத்துல முதல்ல ஆரம்பத்துல சர்வ தர்மான் பரித்தேத்திய அப்படின்னு எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல ஒரு சந்தேகம், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப சரணாகதி எப்படி பண்ண முடியும், ஏன்னா எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு பகவானை சரணடைந்து இருக்கு. அப்ப எல்லா தர்மத்தையும் விட்டுட்டுனா அப்ப சரணாகதியும் விட்டுட்டு அப்படின்னா, ஏன்னா சரணாகதியும் ஒரு தர்மம், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னா சரணாகதிங்கிற தர்மங்களையும் விட்டுட்டு பகவானை மாமேகம் சரணம் அடைய, பகவானை சரணம் அடை. பகவானை சரணம் அடையினா என்ன அர்த்தம் கேட்டா, பகவானே உபாயமாக நினைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு பகவானே உபாயமாக நினைத்துக்கொள் அப்படின்னு தானே அர்த்தம் ஆச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்தது. அதுக்கு சமாதானம் சொல்ற, அப்படி இல்ல, சர்வ தர்மான் பரித்தஜ அப்படின்னா எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்னு பொதுவான அர்த்தம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அதுல பெரிய ஆபத்து ஒன்று இருக்கு. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு பகவானே உபாயமாக நினைக்கணும் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. அந்த பகவானே ஒரு தர்மம் தான். அப்ப எல்லா தர்மத்தையும் விட்டுட்டோம்னா அவரையும் விட்டுடணும்னு நினைக்கிறேன். பகவானே தர்மம்னு சொல்றது உண்டு, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு. ஏச வேத விதோ விப்ராக, ஏச அத்தியாத்ம விதோ ஜனாக, தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு. கிருஷ்ணன் தான் சனாதனமான தர்மம், தர்மம்னா பலனை கொடுக்கறவங்க அர்த்தத்துல வந்திருக்காங்க. இப்போ கிருஷ்ணன் தர்மம் சொல்றது, ராமன் தர்மம் சொல்றது. தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதி தன்னீச தன்னீதனா அப்படின்னு ஸ்ரீராமனை பத்தி சொல்லச்ச தர்மஹா அப்படிங்கிறார் தேசிகனே. ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. இப்போ ராமன் ஒரு தர்மம், கிருஷ்ணம் ஒரு தர்மம். இந்த இடத்தம் தர்மம் அப்படின்னா, தர்மம்னா சிரேயசாதனம், சிரேயசை கொடுக்கறது தானே தர்மம். நல்லதை இது கொடுக்கறது அதுதான் தர்மம் பேர். பகவான் தான் நல்லதை கொடுக்கப்படினால பகவான தான் தர்மம் சொல்றேன். அப்ப சர்வதர்மான் பரித்திருஜ எல்லா தர்மத்தையும் விட்டுடு அப்படின்னா அவ பகவானையும் விட்டுடுன்னு அர்த்தம். பகவானை விட்டப்பறம் பகவான் எப்படி உபாயம் ஆவான்? அதனால சர்வதர்மான் பரித்திருஜங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. இல்லாட்ட என்ன பண்ணணும் கேட்டா, வேற ஒரு விதி இருக்கு. சர்வதர்மான் பரித்திருஜ நாம் ஏக்கம் சரணம் பிரஜா, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு பகவானையே உபாயமாக நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியோ. அப்ப பகவானே உபாயமாக நினைத்துக்கொள் பின்னாடி சொல்றபடினால பகவான தவிர மற்ற எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு பகவான உபாயமா நினைச்சுக்கோ அப்படின்னா, அப்ப பகவானை தவிர எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் ஆகும் அப்படின்னா. அதனால சர்வதர்மான் பரித்தியம் சொல்லியிருந்தா கூட, எல்லா தர்மத்தையும் உடனே சொன்னா கூட பகவானை தவிரன்னு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னா, அதே மாதிரிதான் சரணாகதியை தவிர அப்படிங்கிற அர்த்தமும் கிடைக்கும். ஏன்னா சர்வதர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் விரஜ அப்படின்னு இருக்கு. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னையே சரணாகிதி பண்ணு அப்படின்னு இருக்கு. சரணாகிதி பண்ணுன்னு சொல்ற அப்படின்னால அதை விடக்கூடாது. ஏன்னா அதை பண்ணுன்னு தனியா சொல்லிருக்கோம் இல்லையா? அப்ப அதை விடக்கூடாது. சரணாகிதி பண்ணணும், அதை தவிர மற்றதை விடணும் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே வாக்கியம்னு வரைச்ச மொத்தமா சேர்த்து அர்த்தம் பண்ணணும் வாக்கியத்துல. இப்ப வந்து யாரும் வர வேண்டாம், நீ மட்டும் வா அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. ஒரு குரு இருந்தா பத்து சிஷ்யால் பார்த்த போல, நான் மட்டுமான யாரும் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு சிஷியன் பார்த்து நீ மாத்திரம் வா அப்படின்னு சொன்னார்னா, அப்போ யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிறது இவனும் வர வேண்டாம்னு அர்த்தம் ஆயிடும். யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஒருத்தனும் வரக்கூடாதுன்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப நீ மாத்திரம் வா அப்படின்னா இவன் வரணும்னு அர்த்தம். அப்ப இப்போ யாரும் வர வேண்டாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை தவிர வேற யாரும் வர வேண்டாம் அர்த்தம். உன்னை தவிர வேற யாரும் வர வேண்டாம் அப்படின்னு வாக்கியத்துக்கு மொத்தமாக அர்த்தம். அதாவது சர்வதர்மான் பரித்தியான எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு மாமேக்கம் சரணம் வருக அப்படின்னா, என்னை சரணாகிதி பண்ணு அப்படின்னா, அப்ப சரணாகிதியை தவிர மற்ற தர்மங்களை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சரணம் வருக பின்னாடி சொல்றது இல்லையோ, அதை தவிர மற்ற தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு அர்த்தம். அதனால சரணாகிதி பண்ணணும் தான் இதுல சித்திக்கிறது தவிர, எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டுன்னு சொல்லப்படினாலும் சரணாகிதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அர்த்தமானது இதுல இருந்து சித்திக்காது. ஏன்னா பின்னாடியே மாமேக்கம் சரணம் வருக அப்படின்னு சொல்லிருக்கிறபடியினால சரணாகதி பண்ணணும், அது தவிர மற்ற தர்மங்கள் விடணும். உண்மையில சொல்ல போனா அந்தந்த இடத்துல என்னென்ன சொல்லிருக்கோ அதுதான் சர்வன்னு இருக்கும். குருவா சர்வன்னா எல்லாம் அர்த்தம். எல்லாம் அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லாம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்காது. எல்லாங்கிறதுக்கு அந்தந்த இடத்துல என்ன அர்த்தம் அதுதான் கிடைக்கும். ஒரு கிளாஸ் ரூம்ல போய் வாத்தியார் போய் எல்லாரும் வாங்கோ அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாரும் வாங்கோன்னு அர்த்தம் ஆகும். உலகத்தில் இருக்க எல்லாரும் வாங்குவோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்காது. எல்லாம்னா அங்கே அப்படி ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, யார் யார் எந்தெந்த பலனை கொடுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேவதையும் ஒவ்வொரு பலனை கொடுப்பார். இந்த தேவதை அக்னியானவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், சூரியனானவர் ஆரோக்கியத்தை கொடுப்பார், அப்புறம் பார்வதி தேவியானவர் குடும்பத்தை கொடுப்பார், நல்ல குடும்பத்தை கொடுப்பார் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்றார். எல்லா பலனையும் கொடுப்பார் யாருன்னா, இவர் எல்லா பலனையும் கொடுப்பார் அப்படின்னா, இப்ப முன்னாடி என்னென்ன பலன் சொல்லுக்கோ அந்த பலன் தான் அவர் கொடுப்பாருன்னு அர்த்தம். எல்லா பலனையும் கொடுப்பார்னா, இவங்க முன்னாடி சொல்லியிருக்க பலன் அந்த கூட்டத்தை சேர்ந்த பலன் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு துக்க பலனை கொடுப்பாருன்னு அர்த்தம். இன்னும் துக்கத்தை பத்தி சொல்லலையே இங்க. அப்ப எல்லாங்கிறது அந்தந்த பிரகரணத்துல, பிரகரணம்னா கான்டெக்ஸ்ட், அந்தந்த கான்டெக்ட்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் எல்லாம் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அதோட சேர்ந்து அதையெல்லாம் அப்படின்னு அர்த்தமாகும். அப்படி பார்த்தா பகவத்கீதையில சர்வதர்மான் பரித்தியம் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லிருக்காருன்னா, கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் சொல்லிருக்காரு. சர்வதர்மான் பரித்தியம் அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டுனா, இது வரைக்கும் சொன்ன தர்மங்கள் கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் இதையெல்லாம் விட்டுட்டும் மாமேக்கம் சரணம் வருக, என்னை சரணாகிதி பத்னி அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த பிரகடனத்துக்கு ஏற்றாம இப்படிதான் அர்த்தமாக தவிர அந்த வாக்கியத்துல சொன்னது அதையும் சேர்த்து அதையும் விட்டுடு அப்படின்னு அர்த்தம் வராது. லோகத்தில் அப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது இல்ல. மாமேகம் சரணம் வருதுன்னு என்னையே சரணாகதி பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கு. அப்ப எப்படி அதை விட முடியும்? உடதாந்த சரணாகதி பண்ணுன்னு சொல்லுவானு. அதுக்கு சில பேர் என்ன பதில் சொல்றாங்க கேட்டா, அப்படி இல்ல என்னை சரணாகதி பண்ணுன்னு சொல்ற முடியும். சரணம் அப்படின்னா உபாயம் அர்த்தம். என்னையே உபாயமாக நினைத்து கொண்டு அப்படின்னா, அதாவது எல்லா தர்மங்களையும் விட்டுடும், உனக்கு வேற உபாயம் இல்ல, நான் தான் உபாயங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லாமே அப்படின்னா, சரணம் ரஜா, சரணம்னா உபாயம், உபாயமாக நினைத்துக்கொள்ளு அர்த்தம் சொல்லாமேன்னா, இது சப்த சுவாரஸ்ய விருத்தம் அப்படிங்கிற சுவாமி. அதாவது பொதுவா ஒரு பதத்துக்கு ஒரு சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கணும். என்னையே சரணா, என்னையே உபாயமாக நினைத்துக்கொள்ளு கிருஷ்ணன் சொன்னா பரவாயில்ல, அப்படி சொல்லல. மாமேக்கம் சரணம் விரஜ, என்னையே சரண் அடை அப்படிங்கிறான். சரண சரணாக அடைவாயாக சொல்ல அப்படின்னா, அப்ப சரணாக அடைதல் அப்படின்னு ஒண்ணு செய்யணும் அப்படின்னாச்சு. அதனால அதை வச்சுன்னு பார்த்தோம்னா, மாமேக்கம் சரணம் விரஜான கண்ணனே சொல்றது அப்படின்னால, சரணாகிதி பண்ணணும், அதை தவிர மற்ற தர்மங்களை விடணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மற்ற தர்மங்கிறது முன்னாடி சொன்ன கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் இல்ல, அதை விடணும், ஏன்னா அதை நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தமாச்சு. சரமஸ்லோக நிகில தர்ம தியாக பரத்வா, சரமஸ்லோகத்தினாலே எல்லா தர்மத்தையும் உடைச்சொல்லிருக்கு அப்படிங்கறது கிடையாது. அங்க சொல்லியிருக்க கர்மயோக ஞான யோகங்களை உடைச்சொல்லிருக்கு அப்படிங்கறது மாத்திரம் தான். அடுத்த திருநாமம் நிஷித்த வர்ஜனா தர்ம பாவனத்யோக்யபனோதனஹ, நிஷித்தங்களை விடுகைக்கு அதர்மத்தன்மையை சொல்லுவதை விளக்கியவர். இதுல அப்படி அடுத்த ஒரு கேள்வி, முதல்ல பகவத்கீதையில கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் முதலான கடுமையான உபாயங்கள் எல்லாம் அருளி செய்திருக்கான். அதுக்கப்புறம் கடைசியில இந்த சரணாகதியை அருளி செய்திருக்கான். இல்ல பகவானுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டானா, முதல்ல சொன்னதெல்லாம் இருக்கும் கர்மயோகம் அதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக சொல்லல, செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் முதல்ல உபதேசம் பண்ணிருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் உபாயமே இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான். காளமாடு இருக்கும், காளமாட்டுக்கு வந்து நெல் மூட்டை சுமக்க வைக்கணுங்கிறதுக்காக கிராமங்கள்ல மாட்டு வண்டியில மாட்டில் நெல் மூட்டையெல்லாம் ஏத்தின்னு போவா. மூட்டை அப்படின்னா ஒரு பெரிய மாட்டு வண்டியில கிட்டத்தட்ட 10-20 மூட்டை நெல் மூட்டை ஏத்தி அதுக்கு ஒரு கால மாட்டை அது வீட்டும் போகும், அதுக்கு அந்த சக்தி உண்டு. அந்த மாதிரி கிராமங்கள்ல நடக்கும். அப்ப சில கால மாடு முரண் பிடிக்கும், இந்த நெல் மூட்டை எடுத்துன்னு போறதுக்கு முரண் பிடிக்கும். அந்த முரண் பிடிக்கிற கால மாட்டா அடக்கிறதுக்காக ஒரு வழி வச்சிருக்காங்க. முதல்ல நெல் மூட்டையை ஏத்தாமல் மண் மூட்டையை ஏத்திவான், அண்ணா வண்டியில ஏத்தி அதை போட்டு கால மாட்டை 2 அடி அடிச்சு அதை போட்டு வண்டியில பூட்டி வச்சு அதுல மண் மூட்டை, மண் மூட்டைங்கிறது நெல் மூட்டைங்கிறது கனம் குறவு, மண் மூட்டைங்கிறது நல்ல கனமா இருக்கும். அத முதல்ல ஏத்திடுவான், ஒரு 10 மூட்டை ஏத்திடுவான். ஏத்தினா அது பாரம் தாங்காம அது அவஸ்தப்படும். அப்புறம் மெதுவாக அந்த மண் மூட்டையெல்லாம் எடுத்து நெல் மூட்டையை ஏத்தி வச்சுட்டோம்னா அப்பா பாரம் குறைஞ்சிருந்து நிம்மதியா ஓட்டின்னு போகும். இந்த கால மாட்டுக்கு முதல்லயே நெல் மூட்டையை ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அது திமுர் இருக்கும் இல்லையோ, அது திமுர் அதை விடாது. முதல்லயே நெல் மூட்டையை ஏத்திட்டோம்னா உடனே அது வந்து திமுறு பிடிச்சு அதை ஏத்த எடுத்துக்காம போகும். அது ஆனா முதல்ல இப்படி ஒரு பயமுறுத்துறதுக்காக மண் மூட்டையை ஏத்தி அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெல் மூட்டையை ஏத்தினா அப்ப நமக்கு வாட்டமா இருக்கு அப்படின்னு அதை ஏற்றி போகும். அந்த மாதிரிதான் கிருஷ்ணன் வந்து முதல்ல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை சொல்லிடுறான். அது வந்து அர்ஜுனனை பயமுறுத்துறதுக்காக சொன்னது. அர்ஜுனனை கூட்டு முதல்லயே நீ சரணாகிதி பண்ணு அப்படின்னா சரணாகிட்டியா அப்படின்னா அவன் அதை பெரிய விஷயமா நினைக்க மாட்டான். இந்த சரணாகிதான இது ஒரு 10 மணிக்கு ஆயிட போறது, நான் என்ன பண்ண போறேன் இதுக்காக இப்ப பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்ப அவன் கொழுப்பு அடக்கணுங்கிறதுக்காக, சரணாகிதினா சாதாரண விஷயம் இல்ல, ஆனா கொழுப்பு அடக்கணுங்கிறதுக்காக முதல்ல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தெல்லாம் அவருக்கு சொல்லி இதெல்லாம் பண்ணுனான். ஐயோ இதெல்லாம் எப்படி பண்ணுவேன், இதை பார்த்தா பண்ண முடியாதே தெரியலையே அப்படின்னு அவன் நினைக்கும்போது, அப்ப சர்வ தர்மான் பெரு சேர்த்தா அதெல்லாம் விடுவா, அதெல்லாம் விரும்ப சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுடு, மாமேக்கம் சரணம் பிரஜ, என்னையே சரணாகிதி பண்ணு, நானே உபாயம் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றபடினால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, அப்படி காலமாற்றதுக்கு முதல்ல மண்மூட்டி இருக்கிறாலும் இல்லையோ, அது மண்மூட்டியை ஏத்தணுங்கிறதுக்காக ஏத்தல, செல்மூட்டியை ஏத்தணுங்கிறதுக்காக மண்மூட்டி ஏற்றிட்டு. அந்த மாதிரி கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் சொன்னது அதை செய்யணுங்கிறதுக்காக இல்ல, சரணாங்கிறதுக்காக கர்மயோகம் ஞானயோகம் முதலானதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கு. உண்மையில பார்த்தா கர்மயோகம் ஞானயோகம்னா நம்ம செய்ய வேண்டியது இல்லை, அதெல்லாம் தர்மங்களே இல்லை அப்படின்னு, அதெல்லாம் வேண்டாத சுமையாகும், அதனால அது தர்மமே இல்லை அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சர்வதர்மான் பரித்திஜ அப்படிங்கறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொன்னா, ஆனால் இது கிடையாது, இந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் தர்மமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்னா தர்மம் இல்லைன்னு சொல்றது தப்பு, இதெல்லாம் உயர்ந்த தர்மங்கள். அப்படிதான் சாஸ்திர பல இடத்துல சொல்லியிருக்கான், பஞ்சவர்த்த சாஸ்திரங்கள் எல்லாம் பல இடத்துல சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் மிக மிக உயர்ந்த தர்மங்கள் அப்படின்னு இருக்கும்போது இத வந்து மண் மூட்டை மாதிரி வெறுமையான ஏற்றி வச்சுது அப்படின்னு கிடையாது. சாஸ்திரம் எந்த வழியில போறோம் அந்த வழியில் தான் நம்ம அர்த்தம் சொல்லணும். இதெல்லாம் உயர்ந்த தர்மங்கள் நான் சொல்லியிருக்கேன், இந்த மகான்கள்லாம் பண்ணாள் அப்படின்னு தான் இருக்கு. அதனால இதெல்லாம் நிவர்த்தி தர்மம் அப்படின்னு பேர், இந்த கர்மயோகம் ஞானயோகங்களுக்கு நிவர்த்தி தர்மம் அப்படின்னு பேர். நிவர்த்தி தர்மம் அப்படின்னா மோட்ச பலனுக்கான தர்மம், வேற பலனை எல்லாம் எதிர்பார்க்காது, மோட்ச பலனுக்கான தர்மம் இதெல்லாம். அதனால இதெல்லாம் தர்மம் தான், தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மண்மூட்டை இல்ல, இதெல்லாமும் ஒரு விதத்தில் நெல் மூட்டை தான், இதெல்லாமும் ஒரு விதத்தில் தேவையானது தான் அப்படின்னு. அதனால சர்வதர்மான் பரித்தேஜன இதையெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தமானது வரும், இதெல்லாம் தேவையானது தானே, தேவையானதான இதையெல்லாம் விட்டுட்டு அப்படிங்கிற அர்த்தமானது வரும் அப்படின்னு, இந்த மாதிரிதான் அர்த்தம் சொல்லணும்ங்கிறது சுவாமி சாதிச்சிருக்கேன். அதுதான் வந்து இந்த திருநாமத்துல நாம பார்த்தோம், நிஷித்த வர்ஜன அதர்ம பாவத்த உக்தி அபமோதன. நிஷித்தங்களை விடுவதை அதர்ம தர்மை அதர்மம் என்று சொல்வதை விளக்கியவர் அப்படின்னு, நிஷித்தங்களை விடுகைக்கு அதர்மத்தன்மையை சொல்வதை விளக்கியவர் அர்த்தம். இதுக்காக நிவர்த்தி தர்மம் அப்படின்ற நிவர்த்தி தர்மங்கள்லாம் அந்த கர்மயோக ஞானங்கள்ல நிவர்த்தி தர்மம், இது அதர்மம்னு சொல்லக்கூடாது. இதையும் அதர்மம் சொன்னா அப்ப எதையுமே தர்மம்னே சொல்ல முடியாது போதும் அர்த்தம். அடுத்து 928 உபாசனஸ்வரூப உபாயஸ்வரூப விரோத. உபாசனம் என்னும் உபாயம் நம் சொரூபத்துக்கு விரோதம் விருத்தம் என்பதை மறுத்தவர். அடுத்து ஒருத்தர் சொன்னா சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னா எல்லா தர்மத்தையும் விட்டுடணும்னா அப்ப பக்தி யோகம் கர்மயோகம் உபாசனம் அதெல்லாம் விடணும், பக்தி யோகம் தான் உபாசனம், அந்த உபாசனத்தையும் விட்டுடணும், உபாசன ஸ்வரூபத்தையும் அப்படியே மொத்தமாக உபாசனத்தையே விட்டுடணும் அப்படின்னு அர்த்தம் ஆச்சு. அப்போ ஏன் விட்டுடணும் அப்படின்னு கேட்டா அந்த உபாசனம்ங்கிறது நம் ஸ்வரூபத்துக்கு விருத்தம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா, ஆத்மஸ்வரூபத்துக்கு அது விருத்தம் அப்படின்னா அது அதை கண்டிக்கிறார் சுவாமி. ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தம்னு சொல்லி அதை நம்ம உபாசனத்தை விடக்கூடாது. நம்ம யாரு எல்லாமே உபாசனத்தை விட்டுட்டு தான் இருக்கோம், நம்ம ஒண்ணு பக்தி யோகம் எல்லாம் பண்றது இல்லை. ஆனா உபாசனத்தை விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது நம்மளால செய்ய முடியல, அதனால விட்டுட்டோம். நமக்கு ஞானம் இல்லை, சக்தி இல்லை, விளம்பத்தை சகிச்சுக்க கூடிய சுபாவம் இல்லை, அதனால அந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை நம்ம போறதில்லை. ஆனா அவள் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை பேசக்கூடாது, போகக்கூடாது யாருமே, ஏன்னா அதெல்லாம் சொரூப விருத்தம், ஆத்மஸ்வரூபத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அதை வந்து சுவாமி ஜெய்சிங் கண்டிக்கிறார். பக்தி யோகங்கள்லாம் சொரூப விருத்தம் இல்லை, ஏன்னா மகான்கள் எல்லாம் அருளி செய்தார், மகான்கள்லாம் பக்தி யோகத்தை வந்து அவளை செஞ்சிருக்கா, அதுவும் இல்லாம அது எப்படி சொரூப விருத்தமாகும், ஆத்மஸ்வரூபத்துக்கு பக்தி யோகம் இருக்குன்னு சொல்லுவோம், பக்தி யோகம் எப்படி ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தமாகும், பக்தி யோகம் பண்ண ஆத்மஸ்வரூபமே போயிடுமா, எப்படி ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தமாகும் அப்படின்னு கேக்குறேன். பக்தி யோகம் ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தம் அப்படின்னா பக்தி யோகம் பண்ணா சொன்னா ஆத்மஸ்வரூபம் போயிடணும் அப்படின்னா தான் விருத்தம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப ஜலம் இருக்கு தீ இருக்கு, இது ரெண்டும் ஒண்ணுக்கு விருத்தம், ஏன்னு கேட்டா ஜலத்தை கொண்டு வந்தா தீ போயிடும், ஜலத்தை தெளிச்சோம்னா அப்ப தீ அணிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இது ரெண்டும் விருத்தம் அப்படின்னா பக்தி யோகம்ங்கிறது ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, பக்தி யோகம் பண்ணா ஆத்மஸ்வரூபத்துக்கு நாசம் வந்துடும் அப்படின்னு அர்த்தமாகும். இப்படி ஜனங்க ஒண்ணு தான் தீ அணிஞ்சு போறது, ஆத்மஸ்வரூபத்துக்கு நாசம் வந்துடும். அப்படின்னா ஒண்ணு நாசம் வரலையே, பக்தி யோகம் பண்ணா கூட ஆத்மஸ்வரூபம் நல்லா தானே இருக்கு. ஆனா பக்தி யோகம் ஆத்மஸ்வரூப விருத்தம் எதை வச்சு சொல்றங்கோ, இந்த ஆத்மஸ்வரூபத்தை நாசம் பண்றதா, வேற எதை நாசம் பண்றது அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. அப்படின்னா இதுக்கு விரோதம் எதுவுமே கிடையாது. பக்தி யோகம் தர்மம் தான் அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்ன அப்படி இல்ல, ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தம் பக்தி யோகம் ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தம் தான் எப்படின்னு பார்க்கணும். ஆத்மஸ்வரூபம் என்ன பார்க்கணும், ஆத்மஸ்வரூபம் என்ன கேட்டா பகவானுக்கு தாசன், பகவானுக்கு பரதந்திரன், இதுதான் ஜீவாத்மா அப்படின்னு சொரூபம். ஜீவாத்மாங்கிறவன் பகவானுக்கு தாசனாக இருக்கான், பகவானுக்கு பரதந்திரனாக இருக்கான், பகவானே உபாயமாக கொண்டு பகவானே உபாயமாக கொண்டு இருக்கான். அப்போ பகவானுக்கு தாசனாக பகவானுக்கு சேஷனாக இருக்கான்னு சொல்லுவோம். சேஷனா இருக்க எந்த உபாயமும் பண்ணக்கூடாது, ஏன்னா சேஷிதான் எல்லாம் பண்ணுவே தவிர சேஷம் பண்ணாது. சேஷிதான் எல்லா உபாயத்தையும் பண்ணுவானே தவிர சேஷன்னா அடிமையா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் எதுவும் கேட்க மாட்டான், எதுவானா பார்த்தா ஏதாவது செய்வான் உனக்கு. அது மாத்திரம் இல்ல பரதந்திரனா இருக்கான், பரதந்திரன் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அவனுக்கு பகவானுக்கு அதீனமா தான் செய்ய முடியும், தனியாக சுதந்திரமாக இவனால செய்ய முடியாது. அப்ப பகவானுக்கு அதீனமாக இருந்துதான் இவன் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்ப சேஷனாக இருக்கிறவன், பரதந்திரனாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான் கேட்டா, அந்த பக்தி யோகம் எல்லாம் பண்ண மாட்டான், அதெல்லாம் சுரூப விருத்தம். ஏன்னா பக்தி யோகம்னா சேஷத்துவம் போயிரும். சேஷத்துனா என்ன, பகவானை சேர்ந்தவன் நான் அப்படிங்கிறது பகவானுடைய சொத்து அப்படின்னா, அப்ப இதை காப்பாற்ற வேண்டிய பகவானுடைய பொறுப்பு தானே, நான் ஏன் பக்தி யோகம் பண்ணணும், நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் பக்தி யோகம் பண்ணானா அது என்னை நான் என்னுடையதுன்னு நினைச்சிருக்கேன் அர்த்தம். ஆனா அப்படி இல்லையே, இது பகவானுடைய தானே, அப்ப பகவானை காப்பாற்றிக் கொள்ள பகவானுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்ள பகவான் தான் ஏதாவது பண்ணும், நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி நான் பக்தி யோகம் பண்ணா அது என் சுரூபத்துக்கு விருத்தம், சேஷத்து சுரூபத்துக்கு விருத்தம், பரதந்திரனான சுரூபத்துக்கு விருத்தம் அப்படின்னா. அதுக்கு சுவாமி தேசியன் பதில் சொல்றார், அப்படி கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இவன் இவன் சேஷன் அப்படிங்கறதும் இவன் பரதந்திரங்கிறதும் ஒரு விதத்துல உபயோகப்படும். ஏன்னா இவன் பக்தி யோகம் பண்ணணும் சாஸ்திரம் சொல்லிக்கோ இல்லையோ, அதனால பக்தி யோகம் பண்ணணும். பக்தி யோகம் பண்ணும்போது சேஷங்கிறது எப்படி உபயோகப்படும் அப்படின்னு கேட்டா, நான் பகவானுக்கு தாசன், பகவானை சேர்ந்தவன், அதனால பகவானை கொடுத்து நான் பக்தி யோகம் பண்ணி நான் மோட்சத்தை போனோம் அப்படிங்கறதுக்கு இது உபயோகப்படும். மை பரதந்திரன், ஜீவன் எப்பவுமே பகவானுக்கு அதீனமா தான் செயல்படுறான் அப்படின்னு இருந்தா கூட, பகவான் கொடுத்த சுவாதந்திரத்தை சுமந்து அப்படிங்கிற பகவான் சில சுவாதந்திரம் கொடுத்துருக்கான், அந்த சுவாதந்திரத்தை வச்சுட்டு இவன் வந்து என்ன வேணா செயல் பண்ணான். இவன் பரதந்திரனா இருந்தாலே பரதந்திரனா இருக்கிறவெல்லாம் அவன் கொடுக்கற சுவாதந்திரத்தை வச்சுட்டுதான் நீ பிரவர்த்திப்பான். ஒரு பெரிய எஜமானம் ஒருத்தர் இருக்கான் வச்சுப்பான், எஜமானத்துக்கு வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் சேஷனா இருக்கான், அவன் பரதந்திரனா இருக்கான், எஜமான் என்ன சொல்றதோ அதெல்லாம் மொத்தத்தையும் செய்வான், அவர்கிட்ட அவருக்கான் இவனா எதுவும் செய்ய மாட்டான். இப்படி இருந்து போது அந்த எஜமான் இவன் கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சு நீ இதை செய்ய அப்படிங்கிற, செய்யத்தை இது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்த நீ எப்படி செய்யணும் அப்படி செஞ்சுக்கோ, ஏதோ ஒண்ணு உனக்கு எப்படி சௌரியப்படுறதோ எது சரியும் தோன்றுறதோ அப்படி செஞ்சுக்கோ அப்படின்னு அவன்கிட்ட சுவாதந்திரத்தை கொடுத்தாருன்னா அந்த சுவாதந்திரத்தை கையில வச்சுவான். அவன் வச்சுன்னா அவன் முடிவெடுத்து அழகா செய்ய, அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டான்னா, பெருமாள் தனக்கு அதீனமாதான் லோக மொத்தத்தையும் எல்லாரையும் வச்சிருக்காரு, ஆனா ஜீவனுக்கு இந்த ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்துருக்காரு, நீ என்ன பண்றதோ பண்ணு நான் பலன் கொடுக்கறேன், அக்கூட இருந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப இந்த சுவாதந்திரங்கிறது பகவானே கொடுத்த சுவாதந்திரம், அவனை கொடுத்த சுவாதந்திரம் வாழ்க்கை, இதை வச்சிருந்து இவன் வந்து கம்மி யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணுவான். இவன் பகவானுக்கு சேஷம்தான், சேஷமா இருந்தா அப்ப அவன் என்ன பண்ற, சேஷமா இருந்தா சேஷிக்கு தானே இருக்கணும், சேஷி பகவான் தானே, அதனால சேஷனா இருந்தால் அப்படிங்கறது சேஷி கிட்ட ஆத்மாவை ஒப்படைக்கணும் அப்படிங்கறதுக்கு தேவையா இருக்கு. மாதிரி இவன் பரதந்திரமா இருக்கான் அப்படிங்கறது பகவான் கொடுத்த சுவாதந்திரத்தை சுமந்துவான், எப்பவுமே பரதந்திரமா இருக்கும், பகவான் கொடுக்கற சுவாதந்திரத்தை சுமந்து பரதந்திரமா இருப்பான். சிங்க திரமா எடுத்து பரதனை பார்க்கலாம். பரதாகவன் பரதந்திரனா இல்ல, பரதந்திரன்னா யஜமானுக்கு ஸ்ரீராமனுக்கு தான், பெருமாளுக்கு தான் தக்வன் சேஷத்துவத்தில் இருக்காரு, பரதன் பரதந்திரத்துவத்தில் இருக்காரு. இப்ப பகவானுக்காக தான் எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் விட்டார். அவருக்கிட்ட ராஜ்யம் எல்லாம் கொடுத்தா ராஜ்யம் எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு, எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் பரதந்திரன், நான் பகவானுக்கு அதீனம், நான் ராமனுக்கு அதீனமானவன், எங்கிட்ட போய் இதெல்லாம் கொடுக்காதுங்களோ, எங்கிட்ட சுவாதந்திரத்தை கொடுக்காதுங்களோ அப்படின்னுட்டான். அப்படின்ட்டார் பரதாதான். அப்ப அங்க போனார், சித்திரகுடத்தை போய் பெருமாளை திருப்பி கூட்டணும்னா பெருமாள் திருப்பி வரல, அவர் பாதுகையை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சுட்டார். இப்ப ராஜ்ய பரிபாலனம் பரதன் தான் பண்ற, பாதுகை வேண்டிய பேர்ல பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அப்ப இப்ப பரதன் வந்து பெருமாளுக்கு பரதந்திரங்கிறது என்னாச்சு, பெருமாளுக்கு பரதந்திரம் தானே, இவர் எப்படி ராஜ்யம் பண்றாரு அப்படின்னா, பெருமாளுக்கு பரதந்திரனால பெருமாள் கொடுத்த சுவாதந்திரத்தை சுமந்து இருக்கார். பெருமாளுக்கு பரதந்திரம், பெருமாள் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் செய்யணும் இல்லையோ, பெருமாள் தான் நான் சொல்றேன் நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னா வந்து பண்ணி ஆகணும், அப்பதான் பரதந்திரன் ஆக முடியும். அதனால அவன் கொடுத்த சுவாதந்திரம், அவனே கொஞ்சம் சுவாதந்திரம் கொடுத்து வச்சிருக்கான், அதை வச்சிருந்து இவன் உபாயம் பண்றது சரியா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேஷனானபடினாலே நமக்கு சேஷியாக இருக்கக்கூடிய பகவான் தான், அவன்கிட்ட இந்த ஆத்மா ஒப்படைக்கிறதா உச்சிதம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு சரணாகி பண்ணுவோம். ஆனா சேஷன் இருக்கான் அப்படிங்கறதோ, பரதந்திரனா இருக்கான் அப்படிங்கறதோ சரணாகி பண்றதுக்கு தேவையா இருக்கு, பக்தி யோகம் பண்றதுக்கும் தேவையா இருக்கு. ஆனா சேஷனாக பரதந்திரனா இருக்கிறவன் பக்தி யோகம் சுரூப விருத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சுரூபத்தோடு கூடிய அவன் வந்து சேஷனா இருக்கவே தானே சேஷி கிட்ட ஒப்படைக்கிறான், இல்லாட்டா எனக்கு எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், நான் இதுக்கு அவர்கிட்ட ஆத்மா ஒப்படைக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான இன்னொன்னு விஷயம், நாம் பகவானுக்கு சேஷர்கள், நாம் பகவானுக்கு தாசர்கள், நாம் பகவானுக்கு பரதந்திரர்கள், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே சாஸ்திரம் தான் நமக்கு, இல்லாட்டா நமக்கு தெரியாது. அந்த சாஸ்திரத்துல பகவான் போய் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால சரணாகதிங்கிறது அவசியம் பண்ண வேண்டியது. பக்தி யோகம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை நாசம் பண்ணுதல் அப்படிங்கிறது கிடையாது, அதுவும் பண்ண வேண்டியதுதான். பின்னையே நாம பக்தி யோகத்தை விட்டுருவோம், சர்வசன்மான் பரித்தியம் பக்தி யோகத்தையும் விடுறோம்னா பக்தி யோகத்தை விடுறதுக்கான காரணத்துக்கு முன்னாடி சொல்றோம், நம்மளால் பண்ண முடியலங்கிற அப்படின்னா விட்டுட்டோம், ஞானம் இல்லை சக்தி இல்லை முதலான காரணங்கள்னால பக்தி யோகத்தை பண்ணாம விட்டுட்டோம். அதுவே தவிர அது சுரூப விருத்தம் அப்படிங்கிற அப்படின்னால அது விட்டோங்கிறது கிடையாது, பக்தியோகம் சுரூப விருத்தம் இல்ல, அது சுரூபத்துக்கு ஏற்றதுதான் அப்படின்னு. அதனால உபாசன ஸ்வரூப உபாய ஸ்வரூப விரோத, உபாசனமாகிற உபாயமானது சுரூபத்துக்கு விரோதம், ஆத்மஸ்வரூபத்துக்கு விரோதம் அப்படிங்கறதை சுவாமி கண்டித்தார் அப்படின்னு. வர்ணாசிரமாதி தர்ம தர்மஸ்வரூபரோத விநாசக, வர்ணாசிரம தர்மங்கள் முதலான சொரூப விருத்தம் என்பதை ஒழித்தவர் அப்படிங்கறது அடுத்தது. அடுத்து ஒரு கேள்வி கேட்டா, வர்ணாசிரம தர்மம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுடுறதுனா வர்ணாசிரம தர்மங்களை விடணும். வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு கேட்டான்னா அந்தந்த வர்ணத்துல சாத்தியில அந்தந்த ஆசிரமத்துல பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனும் அவனவனுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள். இந்த வர்ணாசிரம தர்மத்தை தெரிந்து கொண்டவன் வர்ணாசிரம தர்மங்கள் சொரூப விருத்தம் அப்படிங்கறதை ஒத்துக்கொள்ள மாட்டான். அவன் என்ன கல்வி கேட்டிருக்கான் கேட்டா, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சொரூப விருத்தமா இருக்கு. ஏன்னு கேட்டானா, வர்ணம் உருதான், வர்ணம்னா ஜாதி, ஜாதிங்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது, ஜாதிங்கிறது சரீரத்துக்கு தான் ஜாதி முதலானதெல்லாம். அப்போ இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சரீரத்தை விட்டு வரும், அப்போ ஆத்மஸ்வரூபத்துக்கு அதெல்லாம் விருத்தம் தானே. ஆத்மஸ்வரூபங்கிறது பிராமணன் முதலான வர்ணாசிரம தர்மத்தை ஏறிட்டுக்காது, அப்போ ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தம் தானே அப்படின்னா, அது வாஸ்தவம் தான், ஜாதிங்கிறது சரீரத்துலாம் இருக்கு ஆத்மால கிடையாதுங்கிறது வாஸ்தவம் தான், ஆனா அந்த ஆத்மா இந்த சரீரத்துல தான் இருக்கு, இப்ப சுத்திக்கு ஆத்மாங்கிறது சரீரத்தோட தானே இருக்கு. அப்ப சரீரத்தோட இருக்கும்போது அப்ப சரீரத்தினாலே வரக்கூடிய தோஷங்கள்லாம் அதுலயும் வரத்தான் வரும். இப்போ உதாரணம் பசி, பசி இருக்கு சரீரத்துக்கு தானே பசி, சாப்பாடு எல்லாம் ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்க முடியுமா, முடியாது. சரீரத்துக்கான பசி அதெல்லாம் இருந்தா ஆத்மாவையும் சேர்த்து பாதிக்குது. அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சரீரத்தை இட்டு வந்தா கூட ஆத்மாவையும் சேர்த்து வரும். அதனால இதெல்லாம் வந்து சொரூபத்துக்கு விரோதங்கிறது கிடையாது என்று சாதிச்சார். ஐகாந்தச்சே தென்ன தேவ பரவர்ணாதி தர்ம. அடுத்தது இதர தேவதைகளை பற்றி வரும் வர்ணாதி தர்மங்கள் பரமேகாந்தின் நிலைமையை குலைக்கும் என்பதையும் மறுத்தவர். அடுத்து சொன்னா அப்படி இல்ல, இவன் பரமேகாந்தியா இருக்கான், ஆனா வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பண்ணா இதர தேவதைகளுடைய பேர்லாம் நிறைய வரும். சந்தியாயினுமா, சாவித்திரியுமா, பிராச்சிய விஷயமா, தட்சிணாயி விஷயமா, அப்படின்லாம் வருது சந்தியா வந்து. அப்ப இதெல்லாம் சொல்லி இருந்தா நம்ம ஆத்ம சொல்பத்துக்கு விருத்தமா இருக்கும். அதனால அதெல்லாம் மொத்தத்தை எடுத்து வரும். அதான் சர்வதன்மான் பிரித்திய அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் இப்போ ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தமா இருக்கு எல்லாமே. அப்படின்னா ஐகாந்தச்சேதி அந்யதேவ பர வர்ணாதி தர்மஹா அப்படின்னு. இதெல்லாம் பரமைகாந்தியா இருக்கவனுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வர அதுக்கு பதில் சொல்றாரு. அப்படி கிடையாது, அவன் பதில் சொல்ற இத்தர தேவதையை குறிச்சு சப்தங்கள் சொன்னா கூட உண்மையில எம்பெருமான பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கர்மானுஷ்டானங்கள்ல இத்தர தேவதைகளை பத்தி சப்தம் எது வந்தாலும் அது எம்பெருமானைத்தான் சொல்றது என்பதாகத்தான் தீர்மானம் பண்ணிருக்கான். அதனால இதுல எந்த தோஷமுமே கிடையாது. அப்படி தர்மானுஷ்டானம் பண்றதுல அக்னி அப்படின்னா அக்னின்னு எம்பெருமானை தான் சொல்றது, வருணன் அப்படின்னா வருணன் எம்பெருமானை தான் சொல்றது. இதெல்லாம் சீபாஷ்யத்துல விஸ்தாரமா சாதிச்சிருக்கேன். ஆனால் அந்த ரீதியில பார்த்தா பக்தி யோகமும் எம்பெருமானை பற்றிதாக இருக்கும், அதுவும் சுரூபத்துக்கு விருத்தம் இல்லை அப்படிங்கறதாக ஆகும். அதனால அதை வச்சுட்டு பக்தி யோகமானது சுரூபத்துக்கு விருத்தம் அப்படிங்கறதாக வச்சுட்டு அர்த்தம் சொல்றது கிடையாது. பக்தி வித்யா சித்த கேது பிரரோச்சன கரத்வ அப்படிங்கறது அடுத்த விஷயம். அப்ப அது 930 திருநாமம், 930 திருநாமங்கள் வரை ஆயிருக்கு. 931 கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.